அபரிமித்தவு தயா அருணாவின் எங்களி உணு கரவா கிரிகால சதா பெவு அம்மே தூப்பு துன் தினத்துரு நுபவாகேம தேஸ் அயாகேன இதி கட லங்கட்டவி பலாசித்தின தாசா அம்மா ஒரு நட்ட மிகிய உபாரமே இது கதை